இது பூவில் பூத்த பூவையோ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு சொல்லி தருவோம் இருகை தொட்டு அந்த புறம் இந்த புறமும் விழிமை இட்டு அந்த கலை சொல்லி தருவோம் இருகை தொட்டு புது ரோசாப்பு கண்கள் இருபதாப்பு